الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தை படிக்கக்கூடிய அதனுடைய அமர்வுகளிலே உட்கார்ந்து அதனுடைய சட்டத்திட்டங்களை விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். மேலான சகோதரர்களே, இந்த தொடரான மார்க்க உபநியேச நிகழ்ச்சியில் முதல் நாள் அமர்வாக இன்றைய உபதேசம் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தலைப்பில் நான் எடுத்துக்கொண்ட விடயம், இன்று எமது முஸ்லீம் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கின்ற தவறுகள் என்ன, மார்க்க விடயத்தில் ஈடுபடுகின்ற அமர்வுகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோமா போன்ற விடயங்களை பற்றி ஓரளவுக்கு அறிந்து கொள்வதற்காக இன்றைய தலைப்பில் நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கத்தை படிப்பதும் படிக்க வேண்டுமென்ற ஆசை உணர்வும் எம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாகும். உண்மையில் இன்று அதிகமான வாலிபர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆண்கள் பெண்கள் போன்ற பலர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை விட்டும் மிக தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீணான விடயங்களில், மார்க்கத்துக்கு முரணான விடயங்களில், இஸ்லாத்துக்கு தூரமான பல விடயங்களில் நேரங்களை செலவழித்தாலும் கூட, மார்க்கத்தை படித்து கொள்வதை விட்டும் தூரமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாபமான நிலையிலே எமது சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த மார்க்கத்தை படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் எவ்வாறு உரைத்து காட்டுகின்றான் என்பதை சற்று நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அல்லாஹ் கேட்கின்றான், கேள்வியாக எழுப்பி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவார்களா என்று அல் குர்ஆன் திட்ட தெளிவாக எங்களை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை படிக்கக்கூடிய, அதற்காக நேரங்களை செலவு செய்யக்கூடிய, அந்த மார்க்க விடயங்களை படித்து எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். வமன் சலக தரீக்கன், ஒரு நீண்ட ஹதீஸிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். வமன் சலக தரீக்கன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், யார் மார்க்கத்தை படிப்பதற்காக சத்திய இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை விளங்குவதற்காக நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, அதற்காக நேரங்களை ஒதுக்கி செலவு செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை லேசாக்கி கொடுத்து விடுகின்றான் என்று நபி அவர்கள் சொல்லிய ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். மேலான சகோதர சகோதரிகளே, எனவே மார்க்கத்தை நாங்கள் சரிவரப்படுத்திவிட்டால், அதன் சட்டத்திட்டங்களை விளங்கிவிட்டால், அதன்படி சரியான முறையிலே எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருப்பது மட்டுமல்ல, ஏனைய எமது முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அந்நிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மார்க்கத்தை சரியான முறையிலே சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்று மார்க்க அறிவு இல்லாமல் மார்க்கத்தை சரிவர படிக்காததன் காரணமாக அமல்களிலே வணக்க வழிபாடுகளிலே எத்தனையோ தவறுகளை செய்யக்கூடிய எமது சகோதர சகோதரிகளை பார்க்கின்றோம். வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமைக்கு அவர்களுடைய வணக்கங்கள் தள்ளப்படுவதை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தை படித்துவிட்டால் அந்நிய சகோதரர்களுக்கு கூட அந்த மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மேலான சகோதர சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். இதா மா தைபுன் ஆதம் இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், மூன்று விஷயங்கள் மாத்திரம் ஒரு மனிதன் மரணித்து விட்டாலும் கூட அவனுக்கு தொடர்ந்து நன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் என்று நபிகளார் சொல்லியதிலே ஒரு விடயமாக சொல்லிவிட்டார்கள். ஓ இல்மின் யுந்தஃபா பிஹி, அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவும் அதிலே ஒன்றென்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் மார்க்க விடயங்களை சரிவர கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஆசை இருக்க வேண்டும், அந்த அமைப்பிலே நாங்கள் இருந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தை படிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் எமது இரண்டாவது அமர்விலே கலந்து கொள்வோம். நல்ல பல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வாஹ்ரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.